மூன்று நிமிட தியானம். மார்ச் 29, 2026, ஞாயிறு. தலைப்பு: ஒன்றுமில்லை என்பதை விட ஏதோ ஒன்று மேலானது. மனப்பாட வசனம்: இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் வசத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும் உண்டு. ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு அவைகள் எம்மாத்திரம் என்றான். யோவான் 6:9. இன்றைய தியானம்: நம்மிடம் இருப்பது மிகக் குறைவு என்று கருதி பல நேரங்களில் நாம் எதையும் செய்ய தயங்குகிறோம். நம்முடைய குறைந்த நேரம், சிறிய திறமை அல்லது அற்பமான வசதிகளை பார்த்து இவை எம்மாத்திரம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களின் அற்புதம் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம்மிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கவில்லை, நம்மிடம் இருக்கும் அந்த ஏதோ ஒன்றை மட்டுமே கேட்கிறார். அந்த சிறுவன் தன் மதிய உணவை ஒப்புக் கொடுத்தபோது அது ஆயிரக்கணக்கான மக்களின் பசிக்கு முன்னால் மிக சிறியதாக தோன்றியது. ஆனால் படைத்தவரின் கையில் அது கொடுக்கப்பட்டபோது அது திரளான ஜனங்களுக்கு போதுமானதாக மட்டுமல்லாமல் மீதியான துணிக்கைகளும் கூடைகளாக பெருகின. இதே தத்துவத்தை நாம் சாரிபாத் விதவையின் கதையிலும் காண்கிறோம். ஒரு குடிய பஞ்சத்தின் மத்தியில் அவளிடம் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மட்டுமே இருந்தது. அது அவளுக்கும் அவள் மகனுக்கும் ஒருவேளை உணவிற்கே போதாது. இருப்பினும் அவளிடம் இருந்த அந்த கொஞ்சத்தை அவள் முதலில் கொடுக்க முன் வந்தாள். தன் வசதி குறைவானது என்பதைக் கண்டு அவள் பின்வாங்காததால் மழை பெய்யும் வரை அவளுடைய மாவும் எண்ணெயும் குறையாமல் தேவன் அதை பெருகப் பண்ணினார். அவளுடைய அந்த சிறிய விசுவாச செயல் அந்த பஞ்சகாலத்தில் அவள் உயிரை காக்கும் ஆகாரமாக, ஆதாரமாக மாறியது. உங்கள் கையில் இப்போது என்ன இருக்கிறதோ அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் பங்களிப்பு மிகவும் சிறியது அல்லது உங்கள் முயற்சி அற்பமானது என்று நினைத்து ஒரு பெரிய அற்புதத்தை தடுத்து விடாதீர்கள். அது ஒரு நிமிட ஜெபமாக இருக்கலாம், ஒரு சிறிய விதையாக இருக்கலாம், அல்லது ஒரு எளிய சேவையாக இருக்கலாம். அதை முழு மனதோடு அவரிடம் கொடுங்கள். தேவனுக்காக பல காரியங்களை செய்ய உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. உங்களிடம் இருப்பதை நீங்கள் கொடுக்க முற்படும்போது நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தேவனின் அதிசய கரம் அதை நிரம்பி வழியச் செய்யும். இன்றைய மேற்கோள்: உங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டால் சிறிய காரியங்களை பெரிய நோக்கத்துடன் செய்யுங்கள். நெப்போலியன் ஹில். பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: ஆல் த மிரக்கிள்ஸ் ஆஃப் த பைபிள், ஹெர்பர்ட் லாக்கியர். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை தொடரவும். ஜெபம்: அன்புள்ள ஆண்டவரே, நீர் பெருக பண்ணும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. என்னிடம் இருப்பது சிறியது என்று நினைத்து நான் தயங்கிய நேரங்களை மன்னியும். இன்று என் வசமுள்ள 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் சிறிய ஆரம்பங்களையும் குறைவான பலத்தையும் அற்பமான வசதிகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவீராக. நீர் அதை ஏராளமாய் பெருக பண்ணுவீர் என்று நம்புகிறேன். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: உங்கள் காணிக்கையின் அளவை வைத்து அதன் பலனை மதிப்பிடாதீர்கள். அதை யாரிடம் கொடுக்கிறீர்கள் என்பதை வைத்து மதிப்பிடுங்கள். உங்கள் கையில் இருக்கும் கொஞ்சம் தேவனுடைய கையில் சேரும்போது அதிகமான திரளாக மாறும். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி: +91 2183 2311.